இருந்தது போல எனக்கு சேவை சாதனமா எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்துக்கு சாதனமாக இந்த பாதுகா தேவி ஆகட்டும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. அப்படி பேசும் பொழுது அது சேய சாதனமா ஆச்சுன்னு எங்க சொல்லிருக்கு என்ன பெருமாளுக்கு அப்படிங்கிறவனாக்கே அதை சாதிக்கிறார். குணசம்ஸ்காரம் அமபிஹி, குணங்களாலேயும் சம்ஸ்காரத்தினாலேயும் நாம செயலினாலேயும் இந்த பாதுகையானது சேயசாதனமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன குணங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா நாம் பார்ப்போம். பாதுகா தேவிக்கு பகவானுடைய திருவடி சம்பந்தம் எப்போது இருக்குது, அது ஒரு உயர்ந்த குணம் இல்லையா. அதே மாதிரி பல தேவர்கள்தான் பாதுகா தேவியை தண்டி சிரசனால தாங்க லிங்காதி தேவதைகளாக சிரசனால தாங்கிறார்கள், வந்து சேவிக்கிறார்கள். அதனால தேவர்கள் சிறந்த தேவர்களுடைய சிரசருடைய சம்பந்தம் தலை சம்பந்தம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம போல பாவதாலெல்லாம் போய் சேவிச்சமானாக்க அவளுக்கு என்ன பண்றது, அவளுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை போக்கி அவளுக்கு பரிசுத்தி உண்டு பண்றது. ஆக இப்படியான பல குணங்களோட கூடினது இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கு, குண சம்ஸ்காரம், சம்ஸ்காரம் என்ன சம்ஸ்காரம் பாதுகைக்கு இருக்கு அப்படின்னாக்க, சம்ஸ்காரம் அழகாக தங்கம் அழைக்கப்பட்டிருக்கு, தங்க கவசம் போட்டு தங்க பாதுகையாக விளங்குறது இந்த பாதுகை தெரிஞ்சுதான். அதே சமயத்தில் பல வகையான ரத்தனங்கள் முத்துக்கள் இவைகள்தான் அழைக்கப்பட்டிருக்கு. மேலும் அதில் தாமரைப்பூ ரேகை, கொடி ரேகை, செங்கு ரேகை, சக்கர ரேகை, கல்பவருஷ ரேகை, அங்குஷ ரேகை, இவைகளெல்லாம் பகவானுடைய பெருமையை காட்டக்கூடியதான் நாங்கள் ரேகைகள்லாம் அதில் அழகாக பதிஞ்சிருக்கு இல்லையா. ஆகினால இந்த சம்ஸ்காரத்தோட கூடினது இந்த பாதுகா தேவி. இன்னும் பெயர் பட்டது நல்ல பெயர்களோட கூடியது பாதுகையே பாதுகா என்று சொல்றோம், பதத்திரம் சொல்றோம், பதரட்சணின்னு சொல்றோம். அதே சமயத்தில் சடவோகம் அப்படின்னு சொல்றோம், ஆதிசேதனுடைய அவதாரமான ஆதிசேதன் சொல்றோம். இப்படியான உயர்ந்த பெயர்களோடும் கூடியிருக்கு இந்த பாதுகா தேவி. அப்படி கூடியிருக்கும் திரவியம் இந்த பாதுகானது விதவு பிரவருத்தே சேயசாதனம் ஆம்நாதம். விதவு பிரவருத்தே பகவான் சஞ்சரிக்கிற காலத்தில் அது பகவானுக்கே எப்படி இருக்கு, சேயசாதனமாக இருக்கு. எம்பெருமானுடைய திருவடியில் கல் முள்ளெல்லாம் குத்தாமல் எம்பெருமானுடைய திருவடியை அழகாக அது பாதுகாக்கிறது. ஆக எம்பெருமானுடைய திருவடிக்கு சேயசாதனமாக இருக்கு இந்த பாதுகா தேவி. அப்படி எப்படி ஆம்நாதம் அது மாதிரி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, அப்பேற்பட்ட தத்வதத்திரம் அந்த அப்பேற்பட்ட பாதுகாதியானது எனக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிட்டா, மே தசாஸ்து எனக்கும் அப்படியே ஆகட்டும், பெருமாளுக்கு எப்படி சேயசாதனம் ஆகட்டும் எனக்கு அதே மாதிரி சேயசாதனமாக ஆகட்டும். பெருமாளுக்கு சேயசாதனம் ஆகுதுன்னா நடக்கிறதுக்கு ஒத்தாசையாக சிரமம் இல்லாமல் நடக்கும்படியாக பண்றதுன்னு அங்கே அர்த்தம். இங்க எனக்கு சேயசாதனம் சொன்னாக்க எனக்கு சேயசு மோட்சம். ஆக என்பது எனக்கு புருஷார்த்தத்தை உடுப்பதற்கு சாதனமாக அந்த பாதுகையே இருக்கட்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தார் இந்த ஸ்லோகத்தில். இதே இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு நிமிஷம் அர்த்தம் சொல்லலாம். என்னன்னு கேட்டா, விதவு பிரவருத்தேன்னா விதி, விதினா வேதங்களில் விதிக்கப்பட்ட கர்மாக்களுக்கு விதின்னு பேர் தெரிஞ்சுதான். அக்னிஷ்டோமாதி கர்மாக்கள்லாம் சொல்றோமே யாகங்கள், அந்த சோம யாகங்கள், இந்த யாகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி யாகங்கள் அப்படின்ற கிரியைகள் எல்லாம் பிரவருத்தே அதெல்லாம் நடக்கும்போது இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதுக்கு குணம் சம்ஸ்காரம் நாம இதோடு கூடியதான திரவியம் தேவை தெரிஞ்சுதா. இன்னென்ன குணத்தோடு கூடினா வஸ்துகள் இருக்கணும் போகணும், இன்னென்ன சம்ஸ்காரத்தோடு கூடினதா இருக்கணும், என்ன பெயருடையதா இருக்கணும், இப்பேற்ற வஸ்துகளை கொண்டு யாகத்தை செய்யணும், அஜாதி பொருள்களை கொண்டு யாகத்தை செய்ய வேண்டும் என்று பேசப்படுகிறது. எப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இப்போ யாகத்துக்கு யோகஸ்தம்பம் வேணும், முக்கியமாக தூண் மாதிரி நடுவாத, அந்த யோகஸ்தம்பம் இந்தந்த மரத்தினாலதான் செய்யப்படணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அது இந்த அளவு இவ்வளவு நிமிடம் இவ்வளவு வருத்தலமாக இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கட்டா, அதுக்கு எட்டு பட்டை உள்ளதாக அந்த மரத்தை செதுக்கணும் அப்படின்னு இருக்கு. இதை மாதிரி எல்லாம் பண்ணி அந்த மந்திரிதமான அந்த யோகஸ்தம்பத்தை யாகத்தில் நட்டு யாகத்தை செய்யணும் இருக்கேன். அப்படி அந்த யாகத்தில் சொல்லப்பட்ட திவ்யமானது சேயசாதனம். அது என்ன பண்றது, சேமத்து எந்த பதத்தை உத்தேசித்து அந்த யாகத்தை பண்றாலும் அந்த சேயஸை அது கொடுக்கிறது. ஆக இப்படி எல்லாம் பண்ணப்பட்ட தாகத்தில் சொல்லப்பட்ட நியமத்தோடு கூட என்ன யாகத்தை செய்வோமையாக அது நமக்கு கோரிய பலத்தை கொடுக்கிறது சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த பாதுகா தேவி இருக்கே, இதுவும் பாதுகா தேவியும் குண சம்ஸ்கார நாமங்களோடு கூடியதாக இருக்கு அப்படின்னாலே அப்பேற்ற பாதுகா தேவியானது எனக்கு ஜெயசாதனமாக சேமத்தை கொடுப்பதாக இருக்கட்டும் என்றும் மற்றொரு பொருள் கூறுவது உண்டு. மதுரஸ்மித ரம்யமௌத்தி அஸ்ரி விசதி விவியஞ்சித மஞ்சுள பிரணாதா சகரங்க நிருபேண வாசகேகம் தனு மத்யா மணி பாதுகே த்வமேகா. ஸ்லோகம் 832. மதுரஸ்மித ரம்யமௌத்தி அஸ்ரி விசசி வியஞ்சித மஞ்சுள பிரணாதா சஹரங்க நிருபேண வாசகேகம் தனு மத்யா மணி பாதுகே த்வமேகா. ரங்கநாதம் பக்தர்களுக்கு உதவுவதற்காக வெளியிலெல்லாம் சஞ்சாரம் பண்ணிவிட்டு கடைசியில் கோயிலுக்கு திரும்புகிறார். கோயிலுக்கு திரும்பும் பொழுது இப்போ ரங்கநாதன் வெளியில புறப்பட்டா இந்த பரிச்சதங்கள் எடுபடிகள்லாம் அதையா வரும் தெரிஞ்சா, மேலும் தாளங்களும் எல்லாம் புறப்பாடும் போது எல்லாம் வரும். எல்லாத்தையும் வெளியில வாழ எல்லாரையும் போய்க்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு ரங்கநாதன் நேர அந்த புறத்துக்கு போறார். அந்த புறத்துக்கு போயிட்டு யாரோட போறார் அப்படின்னு கேட்டவனாக்க கூட பாதுகா தேவியோட போறார். பாதுகா தேவி எப்பட்டவர்கள்? பாதுகா தேவி அழகியான ஒரு யுவதி. எப்படி இருக்க? தனு மத்தியா தனு, அதாவது பெண்களுடைய இடுப்பு சிறிதாக இழைத்தாப்புல இருக்கணும் தெரிஞ்சுதா. அது மாதிரி பாதுகைக்கு முன்பக்கம் அகலும் பின்பக்கம் கொஞ்சம் அகலும் நடுவில் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதனால இழைத்திருக்க முடியாத நடுப்பகுத்தை சிறிய நடுப்பகுதியை இடுப்பை உடையவளாக இருக்காவ அழகான பெண் அவள் தெரிஞ்சுதா. அதோட ரங்கநாதனோட என்ன பண்ணிட்டு போறாவ அப்படின்னாக்க மதுர அஸ்மித ரம்யமௌக்தி சந்தோஷமா புன்சிரிப்பு சிரிச்சுண்டு என்ன சிரிச்சுட்டே பேசிண்டே போறான். என்ன எப்படி போறான்? வெஞ்சித மஞ்சுள பிரணாதா அழகான ஒரு எழுப்பி கொண்டு போறான். என்ன பெண் நடந்தா காலில் சிலம்புகள் அணிந்து கொண்டிருப்பார்கள், இந்த கார் சிலம்புகளுக்கு மணியெல்லாம் ஜில் ஜில்னு சத்தம் கேட்கும். அதனால பாதுகாவியானவள் கார் சிலம்பு அணிந்து கொண்டு ஜில் ஜில்னு அந்த ஓகையை வெளியிட்டுக் கொண்டும் அதே சமயத்தில் புன்னகையை பூத்த முறையில ரங்கநாதனோட ரகசியமாக அந்தரங்கமாக பேசிக்கொண்டே என்ன பண்றான், அந்த ரங்கநாதனுடைய அந்த புறத்துக்கு உள்ளே செல்லுகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சாதிக்கிறான். அது எப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எங்க இருக்கு பாதுகைக்கு அப்படின்னு கேட்டா மதுர அஸ்மித ரம்யமௌக்தி ஸ்ரீ அவள் சிரிச்சுட்டே போறான்னு சொன்னமோ இல்லையா. என்ன சிரிப்புன்னு கேட்டா முத்து இருக்கே முத்து வெண்மையானது, வெளுப்ப சிரிப்பெல்லாம் வெளுப்புன்னு கவிகள் வர்ணிக்கிற வழக்கம். அதனால இவளுடைய இனிய புன்னகை இருக்கே அந்த புன்னகையானது எப்படி இருக்கு? வெளுப்பா இருக்கு. எதனால வெளுப்பு? முத்துக்களால வெளுப்பாக இருக்கு. அதனால முத்துக்களால இனிய புன்னகையோடு பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக தெரிகிறது. வெஞ்சித மஞ்சுள பிரணாதா என்ன அப்படி இருக்கான், அழகாக நூபுரங்களை அறிந்து கொண்டு போயிட்டு இருக்கா போட்டிருக்கு. இவ்வளவு இடத்துல என்ன இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டவனாக்க நல்ல ரத்தனங்கள்லாம் இருக்கு. அந்த ரத்தனங்கள்லாம் உள்ளே இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் என்ன பண்றது, நடக்கிற காலத்துல இதுல சத்தத்தை எழுப்புறது, உள்ளுக்குள்ள போட்டிருப்பாங்கல்லாம் அது சத்தத்தை எழுப்புறது. அதை பார்த்தா ஒரு நல்ல நாதத்தை எழுப்பி கொண்டு போறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. மஞ்சித மஞ்சுள பிரணாதம் ஆக நூபுரங்களுடைய நாதமானது கேட்கறது அப்படி சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னா சகரங்க நிருபேணவ ஆசகேகம் தனு மத்யாமணி பாதுகேத்வமேகா. அது எப்படி இருக்கே அழகாக இடை சிரித்து அழகாக புன்னகை பூத்து என்ன ஜில் ஜில் நடந்து கொண்டு ரங்கநாதனோட நீ அந்த புறத்துக்குள்ளே போகிறாய். சக ரங்கன் என வாசகேகம் வாசகேகம் எம்பெருமான் வசிக்கக்கூடியதான இடம் அந்தப்புறம். அந்த அந்தப்புறத்துக்குள்ள இருந்து போயிட்டு இருக்கேன். நீ அதுல என்ன பாக்கியம் இருக்குங்கிட்டாக, மணிபாதுகே துவமேகா, நீ ஒருத்திதான் ரங்கநாதனோட ஏகாந்தமா போயிட்டு இருக்கேன், உனக்கு அப்பேற்ற பாக்கியம் கிடைக்கிறது என்று அந்த பாதையில் இருக்க முடியாத அந்த ரத்தனங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒளிகள் இதெல்லாம் வைத்துக்கிட்டு அதனுடைய நிறங்களை வைத்துக் கொண்டே அழகாக ஒரு அந்தப்புறத்தில் ஒரு ஸ்ரீயோட ரங்கநாதன் பேசிட்டு போயிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று வர்ணிக்கிறார். இந்த இடத்துல இந்த முத்துக்களை பத்தி ஏற்கனவே வர்ணிச்சாச்சு, அதே மாதிரி ரத்தனங்களை பத்தியும் வர்ணிச்சாச்சு, பாதிரியானது அதனுடைய உருவத்தை பத்தி அடி நடுமை இடைச்செடுத்திருப்பதெல்லாம் என்னைய வர்ணிச்சிருக்காரு. இது எல்லாவற்றையும் கலந்தா போல இந்த பதிவில் அழகாக ஒரு பெண்ணோட கூட ரங்கநாதன் போவது போல வர்ணிக்கிறது என்ன சாட்டுவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். சுபசப்தவிசேஷம்சிதாபிபவதி சௌரி பதாவனி கிரியாபி அனுதிஷ்டதி நூனமாசிதானாம் அகிலோபதிரவசாந்திகம் நவீனம். ஸ்லோகம் 833. சுபசப்த விசேஷம்சிதாபிஹி பவதி சௌரி பதாவனி கிரியாபிஹி அனுதிஷ்டதினோ நமாஸ்திதானாம் அகிலோபதிரவசாந்திகம் நவீனம். தினந்தோறும் ரங்கநாதன் சன்னிக்கு சென்று ரங்கநாதனுடைய தெரு பாதல்களை தலையிலே சடாரியை சாதித்துக் கொண்டு ஆறுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பாவம் தொலைஞ்சு அவர்கள் சகல க்ஷேமத்தையும் அடைகிறார்கள் பொதுவாக. ஆக பாதுகா தேவியை சேவிக்கிறவா பாவங்கள்லாம் போய் சந்தோஷமாக இருக்கார். இந்த விஷயத்தை பிரகாராந்தரமாக அழகாக வர்ணிக்கிறார். அதாவது ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா, பாதுகா தேவி தாயார் மாறி குழந்தைகள்லாம் கஷ்டப்படுகிறது, குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டா எதனால கஷ்டப்படுறது, அதுதான் ஜென்மாந்திர பாவத்தினாலையும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவங்களாலேயும் கஷ்டப்படுறது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, பாபத்துக்கெல்லாம் சாந்தி கர்மா தர்மசாஸ்திரங்களை விதித்திருக்கு, சாந்தி கர்மாவை அனுசாரம் பண்ணா பாபங்கள் துறையும் சேவமாக இருக்கலாம், அதுக்காக பாதுகா தேவியானவள் இப்பொழுது தன்னை வந்து ஜெயிக்கிறவாளுக்கெல்லாம் பாவங்கள்லாம் துறையிறதுக்காக சாந்தி கர்மாவை பண்றாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தயிக்க முடியும். எப்படின்னு பார்ப்போம். சுபசப்த விசேஷம் பவதி சௌரி பதாவனி கிரியாவி. சௌரி பதாவினி எம்பெருமானுடைய திருவிழியை ரட்சிக்கும் பாதுகா தேவியே பவதி, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, மந்திரங்களை ஓதி நல்ல சாந்தி கர்மாவெல்லாம் செய்கிறேன். மந்திரம் எங்க வருது அப்படின்னு கேட்டா, சுப சப்த விசேஷ சம்சிதாதி, நீ நடந்தாட்டக்கிட்டக்கு நடந்தாக்க அதுல நாதங்கள் எழும்புறது, சப்தங்கள்லாம் கேட்கறது, தெரிஞ்சுதா அந்த சப்தம் என்ன அப்படின்னு கேட்டவனாக, வேறொன்னு இந்த சப்தம் இல்லாதெல்லாம் அதெல்லாம் மந்திரங்கள், தெரிஞ்சுதா சாந்தி கர்மாவுக்கு பண்றதுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணுமோ அந்த ஓத வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் நீ ஓதுகின்றாய், இந்த உன்னுடைய ஒலியினால் அடக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒலியினால. இன்னும் எப்படி, அதி அனுதிஷ்டதினோ நாம அச்சுதானம் அகிலோபிரவ சாந்திகம் நவீனம். அந்த கர்மாக்கள் இருக்கேன், அந்த கர்மாக்களை பண்ண உடனே அவளுக்கு எல்லாம் பாவம் போறது, என்ன போறது, அகில உபதிரவ சாந்திகம் நவீனம், சாந்தி கர்மாவில் புது வகையான சாந்தி கர்மாவை நீ பண்ற, அது என்ன பண்றது, அகில உபதிரவ சாந்திகம், அவளுக்கு இருக்கமையான உபதிரவ கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த சாந்தி கர்மாவானது போகிறது, அதெல்லாம் இல்லாம போக முடியாது பண்றது. அதனால நீ உன்னுடைய அதிக ஒலிகளாலே அனுதிஷ்டதி நூனம் என்ன பண்ற, மந்திரங்களை ஓதி புது வகையான சாந்தி கர்மாவை செய்து அதன் மூலமாக பக்தர்களுக்கெல்லாம் இருக்க முடியாத பாவங்கள்லாம் தொலைஞ்சு அவர்களெல்லாம் சேவமா இருக்க முடியாத நீ பண்ணுகிறாய் என்று பண்ணுகிறாயோ என்று சொல்ல முடியாத இருக்கு உன்னுடைய பாதைகள் சஞ்சார காலத்திலே ஏற்படக்கூடிய ஒலிகளை கேட்டாள் என்று பேசுகிறார். மணிபிகி மதுபை தீபாதரட்ச भवति विक्रमणे प्रवर्धमान युगपत् भवतम् युगान्तकाले दिविलक्ष्मीम् विदधे दिवाकराणाम् ஸ்லோகம் 834. மணிபிர் மதுவைரி பாதரக்ஷே பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா யுகவத் பவதாம் யுகாந்தகாலே திவிலக்ஷ்மீம் விததே திவாகரணா. விஷ்ணு புராணாதிகள்ல மகாபிரளயம் ஏற்படும் போது, யுகாந்தத்துல மகாபிரளயம் ஏற்படும் போது நிறைய சூரியங்கள் எல்லாம் தோன்றும், நிறைய சூரியங்கள் உண்டாகி அதனுடைய ஒளி வெள்ளத்தினால எல்லாத்தையும் சுட்டு பூசிக்கு பிரளயத்தை சுருக்கம் உலகத்தெல்லாம் அழிச்சு கட்டுறதுன்னு சொல்ற வழக்கம் இது புராணங்கள்ல பேசுறது. ஆக பல சூரியர்கள் தோன்றுவது எதற்கு அப்படின்னு கேட்டாக்க, உலகை அழிப்பதற்கு. ஆனா உலகின் சேமத்துக்கு கூட பல சூரியர்கள் தோன்றுவது உண்டு என்று இந்த ஸ்லோகத்திலே சமஸ்காரமாக சுவாமி சாதிக்கிறார். எப்படின்னா அது பார்வையாக அதுல எல்லாருக்கும் சேவத்தை தான் பண்ணும். அது அதனால பல சூரியங்கள் மாதிரி பாதுகையே தோன்றி உலகத்தெல்லாம் பாதுகாக்கிறது. என்னமான்னு கேட்டா, மணிதிகி மதுவைரி பாதரட்சே. மதுவைரி பாதரட்சே என்ன, அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காப்பாற்றக்கூடியதான பாதுகாத்தியே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, விக்ரமனே பிரவர்த்தமானாம். பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். திருவிக்ரம அவதாரம் எடுத்த உடனே ஒரு கால் மேல போச்சு, ஒரு கால் கீழே பூமி அளந்தது. ரெண்டு காலம் முழுக்கள் அளக்கிறதுக்காக, ஆகாசத்தையும் முழுக்க அளக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு, ரெண்டு காலம் ரொம்ப பெருசா போடுது திருவடி. சரிங்களா, திருவடி பெருசா போச்சுன்னா அதுல திருவண்டு பாதுகை இருந்தது என்ன பிரயோஜனம்? அதனால பாதுகையும் வளர்ந்தாலாம். அப்போ பாதுகையும் வளர்ந்த போது என்ன ஆச்சு? பாதுகை வளர்ந்தனாக்க பாதுகையில் இருக்கும் ரத்தனங்களும் பெருசா போடும் இல்லையா? அப்போ பாதுகையில் இருக்கிற ரத்தனங்கள்லாம் நிறைய பெருசு பெருசா தோன்றி அப்படினால என்ன ஆச்சு? ஒவ்வொரு ரத்தனமும் ஒவ்வொரு சூரியன்கள் மாறி, அது மாதிரி பல கோடிக்கணக்கான சூரியன்கள் அந்த சமயத்தில் உண்டாச்சோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. மணிதிகி மதுவை பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா. நீ வளர்ந்தா உன்னிடத்தில் இருக்க முடியாத மணிகளும் வளர்ந்தது, ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கோடி சூரிய பிரகாசமாக பிரகாசிக்கிறது. யுகபத் பவதம் யுகந்த காலே திவிலட்சுமியும் திவாகராணாம். யுகாந்த கால கடைசி காலத்துல பல சூரியங்கள்லாம் சேர்ந்து எப்படியானால் பெரிய ஒளியை பரப்புமோ ஒரே சமயத்துல, அது மாதிரி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாம் சூரியங்கமோ சமானமாக எல்லாம் பருத்து பெரிசா ஒளியை எழுப்பி உலகத்துக்கெல்லாம் சேமத்தை ஒன்று பண்ணுகிறதும் சொல்ல முடியாத இருக்கு. இதர இருக்கின்ற காலத்துல திவி சூரிய சகஸ்திராணாம் பவே யுகவது உச்சிதான் எதிவா சதசி சாஸ்யா பாசஸ்திய மகாத்மனான் என்கிறான். விஸ்வரூபத்தை எடுத்தார் பெருமாள் கிருஷ்ணன். விஸ்வரூபத்தை கொடுத்தா எப்படி இருக்கு அந்த சமயத்தில் அதனுடைய ஒளி எப்படி இருந்ததுன்னு கேட்டோம்னாக்க, ஆகாசத்துல ஆயிரக்கணக்கான சூரியங்கள் ஒரே சமயத்தில் உண்டானால் எவ்வளவு தேஜஸ் இருக்குமோ அவ்வளவு தேஜஸ் உன் திருமேனிலிருந்து உண்டாச்சுப்பா அப்படின்னு அர்ஜுனன் பேசினான். அத மாதிரி இந்த பாதியினுடைய ரத்தனங்கள் வளர்ந்து திருக்கால காலத்தில் திருவிக்ரம அவதார காலத்துல என்ன ஆயிரக்கணக்கான சூரியங்களுடைய ஒளி பண்ணிச்சு. ஆனா இந்த ஒளி என்ன பண்ணிச்சு அப்படின்னா லோகத்தெல்லாம் சேமத்தை பண்ணிச்சு. ஆனா ஆயிரக்கணக்கான சூரியங்கள் சேமத்தை பண்ணுவதற்காகவும் உதித்ததோ என்று சொல்லும்படியாக இருக்கு திருவிக்ரம அவதாரத்துல பாதியினுடைய அந்த வளர்ச்சி என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. மஞ்சுஸ்வனாம் மணிமயூக கலாபினிம் துவாம் திருஷ்வா கபர்தச விதே விநிவேஷ்யமானாம் குடி பவந்தி கருடத்வஜ பாதரட்சே உத்காரவந்தி புடவைரி விபூஷணானி. ஸ்லோகம் 835. மஞ்சுஸ்வனாம் மணிமயூக கலாபினிம் துவாம் விஷ்வாகபர்தசவிதே விநிவேஷ்யமானாம் குடி பவந்தி கருடத்வஜ பாதரட்சே உத்காரவந்தி ಪುರವೈರಿಭೂಷಣಾನಿ. ಗರುಡಧ್ವಜ ಪಾದರಕ್ಷೆ. ಗರುಡಧ್ವಜಂ ಗರುಡನೇ கொடியிலே உள்ளவன் எம்பெருமான் ரங்கநாதன். அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, என்ன நீ எப்படி இருக்க? மயில் போல இருக்க. ஏன்னா மயில் என்ன பண்ணும்? வெள்ளில அழகாக கூவும், அதாவது கேட்காதும் சொல்லுவான். என்ன சந்தோஷமா இருக்குது, என்ன பண்ணும்? தொகையை விரித்து ஆடும். சரிங்களா? அந்த தொகையை விரித்து ஆடுகின்ற இனிய குரலை எழுப்புகின்ற மயில் போலே நீ இருக்கின்றாய். எதனால அப்படிங்கிட்டாக்க, மணிமயில் ஊக கலா வினின்றாம். உங்கள்கிட்ட நிறைய மணிகள் அழைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதனுடைய கிரணங்கள் பல விதமான மணிகள் தெரிஞ்சா புதுச புது பட்ச எல்லா நிறங்களும் அதில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்கிட்டாக்க, என்ன மயிலினுடைய தோகையோன்னு சொல்லிபடியா இருக்கு. அதிலேருந்து இருக்கும் நான் எழும்பிய அந்த பிரகாசம் ஒளி இருக்கேன். மயில் தோகை மாதிரி இருக்கு. மயில் தோகையில பலவித வர்ணங்கள் உண்டல்லவா, அது போல அழகாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மணிகள் ஒன்று இது பண்ணு சென்ற காலத்தில் உள்ளே இருக்கிற மணி ஆடினாக்க அழகிய ஒளி எழும்பும். சரிங்களா? அதனால மஞ்சு ஸ்வனாம். குயில் மெதுவாக எப்படி கூவுமோ, குயில் கூவுது மாதிரி, குயில்ங்கிறன மயில், மயில் எப்படி கூவுமோ அந்த மயில் கூவுது மாதிரி இருக்கு. அப்படியே அப்படி இருக்கும் பாதுகாதேவி, அப்பேருக்க உங்ககிட்ட வந்து அடிக்கடி சிவன் வந்து என்ன பண்றான், விழுந்து வணங்குறான். தெரிஞ்சா சிவன் வணங்கும் பொழுது சிவனுக்கு பெருமாளுடைய ஹடாரியை சாதிக்கிறார்கள், அல்லது சிவனே பெருமாளுடைய திருவடியங்கள் இருக்கும்படியான ஹடாரியாக பாதுகை இருக்கேன், அது தன் தலையில படும்படியாக நெருக்கி வச்சு தலையனால அதை தாங்கிறாப்புல சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சிவனுக்கு எப்ப என்ன பேரு அப்படிங்கிட்ட உனக்கு நாகாபரணம்னு பேரு உனக்கு. சரிதான், அந்த நாகாபரணம் அவனுக்கு ஆவரணமா இருக்கிறதுலாம் எது, நகைகளா இருப்பது சர்ப்பம் தான். ஆக சர்ப்பங்களையே ஆவரணமாக உடையவன். ஆனா கழுத்துல எழுத்துல இருக்க முடியாத அந்த நாகங்கள்லாம் இருக்கேன். அந்த சர்தாரியை சாதிக்கிச்ச நாகங்கள் பாக்குறது, பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னாக்க மயிலோன்னு சொல்ல முடியாது. மயில் கூவிக்கொண்டு தன்னை குத்துவதற்காக வருகின்றதோ அப்படின்னு பயந்து சிவன் இருக்க முடியாது, சிவன் கருத்துல இருக்க முடியாத பாம்புகள் எல்லாம் என்ன பண்றதுனு கேட்டா அவன் சடைக்குள்ளவே பூந்து என்ன தன்னை காப்பாத்தி கொடுக்கிறதுக்காக அங்கே பெருமூச்சு விடுறதோ அப்படின்னு சொல்லுகிறாரு. இருக்கு புறவைரி விபூஷணி, புறவைரி திரிபுரனை பூரா சம்ஹாரம் பண்ணவனான சிவன், அந்த சிவனுடைய பூஷணானி அவனுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியதான பாத சர்ப்பங்கள் அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, கூடி பவந்தி அவன் தடையுக்குள்ள போய் மறைஞ்சிருந்து புக்கார வந்தி ஒளி எழுப்புறதுவோன்னு சொல்ல முடியாத இருக்கு, பயந்து பெருமூச்சு விடுறதுவோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக சிவன் சடை சிவனிடத்தில் இருக்க முடியாத பாம்புகள்லாம் என்ன பண்ணிச்சு, சிவன் அந்த மயில் மாறி தோற்றம் அளிக்கிற பாதுகையை அவன் சேவிக்கும் பொழுதும் அது அதோடு தலையில அதை வச்சு உங்களுக்கு உதவி பண்ணும்போது மரியாதை பண்ணும் பொழுதும் அதில் இருக்க முடியாத ஒளிகள்லாம் ஒரு மயில் மாதிரி தெரிகிறது. ஆக மயில் இருந்து என்ன பண்ணும், மயில் மயில் பாம்புக்கு விரோதி, பாம்பை கொத்திவிடும். அதனால எங்க தன்னை கொத்திவிடுமோ என்று பயந்து சிவனுடைய சடைக்குள்ள அந்த பாம்புகள் எல்லாம் ஒளிஞ்சுகிறதோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு உன்னுடைய செயல் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மத்திய பரிஸ்புரித நிர்மல சந்திர தாரா பிராந்தேஷு தத்தனைகரேண விசித்திர வர்ணா கிருஷ்ணாசிரங்க நிருபதேகே மணிபாதுகேத்வம் சட்டுர்வசீகரண யந்திர விசேஷ சங்காம். ஸ்லோகம் 836. மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாரா பிராந்தேஷு ரத்னிகரேண விசித்திர வர்ணா கிருஷ்ணாசிரங்க நிருபதேகே மணிபாதுகேத்வம் சட்டுர்வசீகரண யந்திர விசேஷ சங்காம். ரங்க நிருபதேகே மணிபாதுகே, ரங்கராஜாவனுடைய மணிகள் இழைத்த அழகான பாதுகா தேவியே, தொம் புஷ்ணாசி. நீ எப்படி இருக்க தெரியுமா, ரொம்ப அழகா இருக்க. எப்படி இருக்க, மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாராம். உன்னுடைய சரீரத்துல நடுவுல என்ன நிர்மல சந்திர தாரா, பலப்படம் இருக்க முடியாத சந்திரம். சந்திரம்னா என்ன, இங்க சந்திரம்னா தங்கத்துக்கு பேரு, தாரான்னா முத்துக்கு பேரு, தெரிஞ்சுதா. ஆனா வெளிச்சுன்னு நல்ல தங்கம் அழைக்கப்பட்டிருக்கு உன்னுடைய இதுல, அதுல முத்துக்களும் அழைக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சா. ஆக தங்க பாதுவையில முத்துகள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால பரிஸ்புரித நிர்மல சந்திர தாரான், பல படம் விளங்குகிறேன், நடுவுல பல படம் விளங்குகிறேன். தங்கம், அந்த தங்கத்துல மாசில்லாத அழகான முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீ இருக்க. இன்னும் எப்படி இருக்க, உன்னை சுற்றிலும் ஓரத்துல நிறைய வர்ணங்கள்லாம், அதாவது ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. என்ன ரத்தனங்கள் அப்படின்னா, கருப்பு, சேப்பு, வெளுப்பு, இந்த மாதிரி பல நிறமுடையதான வர்ண இது ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால விசித்திர வர்ணா, விதவிதமான வர்ணங்கள் எப்படியா இருக்கா சுற்றி வட்டாரத்துல. ஆக நடுவுல தங்கம், முழுப்பா முத்து, சுத்தி வட்டத்துல பல நிறங்கள் உள்ள முத்துக்கள், இதெல்லாம் பார்த்து இருக்கிட்டு போட்டு பொறிச்சு இருக்க முடியாது. போட்டு சேவிச்சா பாக்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்ட உனக்க, சற்றுவசி கரண எந்திர விசேஷங்காம். உன்னை பார்த்தாக்க இந்த வசீகரண மந்திரம் சொல்லுவா, பிரச்சார வசப்படுத்துறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுவா, தகடுகள்ல யந்திரத்துல யந்திரம் பண்ணி அதை கொடுப்பா. அதாவது அப்ரகம்னு ஒரு தகரம், அப்ரகம்ங்கிற ஒரு தகட்டுல சுத்த வட்டமாக சந்திரம் போல வட்டம் வட்டமா போடுவான், வட்டம் வட்டமா போட்டு அது நடுவில் பிரணவத்தை எழுதுவான். அப்புறம் சுத்தியில அது என்ன மந்திரமோ வசீகரண மந்திரமோ அந்த மந்திரத்தினுடைய எழுத்துக்களை வயசா ஒன்னு ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி சக்கரமாக எழுதியிருப்பான், தெரிஞ்சுதா. இப்ப ஏற்பட்ட வசீகரண மந்திரம் இருக்க, அந்த வசீகரண மந்திரத்தை என்ன பண்ணுவாத அப்படின்னு அந்த அபிரகத்தை நெத்தியில் நெத்தியில பொட்டு வச்சுக்கிறாள் வச்சுட்டாள்னாக்க, யார் வந்து பேசினாலும் அவளெல்லாம் வசப்படுத்தி விடலாம் புரிய. அதனால எல்லோரையும் பார்த்த மாத்திரத்தில் வசப்படுத்தக்கூடிய சக்தி அந்த வசீகரண மந்திரத்துக்கு உண்டு. அதனால பாதுகா தேவி உன்னை பார்த்தா சற்றுர் வசீகரண மந்திரமோன்னு சொல்லும்படியாக இருக்கு. அதாவது பாதுகை சேவிக்கிறதுக்கு ஒருத்த வந்து சிவாதிகை சேவிச்சாலாம், ரங்கநாதன சேவிச்சாள்னாக்க, திரும்பி திரும்பி ரங்கநாதன விடமாட திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கான். ஏன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு, நீ வசீகரண மந்திரமா, வசீகரண மந்திர யந்திரமாக இருக்க, வசீகரண யந்திரம் சொல்லலாம் உன்ன. அதனால யார் வந்து சேவிச்சாலும் திருப்பி திருப்பி வரும்படியா அவளை அழைச்சுட்டே இருக்கேன். அப்ப ஏற்பட்ட வசீகரண யந்திரமோ அப்படின்னு சொல்ல முடியாத நீ இருக்கேன். எப்படின்னு கேட்டாக்க, மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாராம், உன்னுடைய நடுவுல பரிஸ்புரித பலவுடன் பிரகாசிக்கிற முடியாத நிர்மல, நிர்மலன்னா அப்ரகங்கிற தகடு, அந்த தகடு. அவ அதுல அதோட என்ன இருக்கு, சந்திர சந்திரன்னாக்க சந்திரன் போல வட்டங்கள் தகட்டுல நிறைய வரையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தாராம், தாரம்னா பிரணவத்துக்கு பேரும். ஆக அபரகங்கிற தகட்டுல சந்திரன் போல வட்டங்கள் போடப்பட்டு அது நடுவில் பிரணவம் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் பிராந்தேஷ ரத்தர் நிகரேன விசித்திர வர்ணாம், சுத்தி இருக்கும் ஞான பாகங்கள்ல நடுக ஓரங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ரத்ன நிகரேன நிறைய அவனுடைய ரத்னங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தா விசித்திர வர்ணாம், இப்ப மந்திரங்களுடைய எழுத்துக்கள் வரிசையா சுத்தி எழுதியிருப்பா ஓரங்கள்ல. ஆகினால உன்னை பார்த்தா விசித்திர வர்ணம், விசித்திர வர்ணம்னா விசித்திரமான நிறத்தையுடையதுன்னு ஒரு அர்த்தம், விசித்திரமான வர்ணங்கள் எழுத்துக்களுடையன்னு அர்த்தம். அதனால விசித்திரமான வர்ணங்களை மந்திராட்சரங்களுடையவளாக இருக்க. ஆகையினால உன்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சந்திர வசீகரண சக்குர் வசீகரண யந்திர விசேஷ சங்கம், சக்குர் வசீகரண யந்திரமோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கண்ணை வசப்படுத்தக்கூடியதான, ஒவ்வொருவர்களையும் பார்த்த மாதத்தில் அப்படியே வசப்படுத்தக்கூடியதான யந்திரமாக நீ இருக்கிறாய் என்று தெரிகிறது. அதனாலதான் ரங்கநாதன எல்லாரும் வந்து சுத்தி சுத்தி வந்து விழுந்து சேவிச்சுட்டு இருக்கா, உருட வந்தால் விடாமல் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ ஒரு சற்று வசீகரணமான ஒரு யந்திரமோன்னு சொல்ல முடியாத நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி என்ன அனுபவிக்கிறபடி. ஆதேன ரங்க நிருபதேகே பரிபுஜ்யமான முக்தாபல பிரகடித சிரமவாரி பிந்து உத்கண்டகா மணிமயூக சதைருதக்ரைஹி சிற்காரிணி வசரணாவணி செஞ்சிகை ஸ்வம். ஸ்லோகம் 837. பாதேன ரங்க நிருபதேகே பரிபுஜ்யமான முக்தாபல பிரகடித சிரமவாரி பிந்து உத்கண்டகா மணிமயூக சதைருதக்ரைஹி சிற்காரிணி வசரணாவணி சிந்திதை ஸ்வம். ரங்கநாதனுடைய திருவடியின் பாதுகையாராக இருக்கார். திருவடிக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கார். அத இங்க சாய்கிற சுவாமி பாதேன ரங்க நிருபதேகே பரிபுஜ்யமானாம் பாதேனாம். ஆக பாதங்கிறது பொல்லிங்கம் தெரிஞ்சதா. அப்புறம் பாதுகை இருக்கால பாதுகாங்கிறது ஸ்ரீலிங்கம். அதனால இந்த ஸ்லோகத்தில் பாதுகைய நாயகியாக வச்சு ரங்கநாதனுடைய திருவடிய நாயகனாக வச்சு நாயகா நாயகி பாவத்தில் அவருடைய தாம்பத்திய அனுபவத்தை வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். என்ன பாதேன பரிபுஜ்யமானா ரங்கநிருபதேகே பாதேன, ரங்கராஜாவுடைய பாதம், ஆக பாதமாகிற நாயகன், அந்த நாயகனால பாதுகாதேவி நீ அனுபவிக்கப்படுகிறாய். வெளியில சஞ்சாரங்கள்லாம் பண்ணி போயிட்டு வந்துட்டு வந்த புறத்துல நாயகன் நாயகியும் சேர்ந்தாப்புல சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறார். அப்போ ஒன்னும் பாதுகாதேவியே பாதமாகிற நாயகன் அனுபவிக்கிறான் சொன்னான். அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் வரிசையாக வர்ணிக்கிறார். முக்தா பல பிரகடித சமவாரி பிந்து. பாதுகா தேவி உன்னை பார்த்தா உடம்பெல்லாம் வேர்த்து கொண்டிருக்கு அப்படி சேவிக்கிறேன் அப்படின்னார். என்னவா வேர்வை எங்க தெரியுது அப்படின்னு கேட்டாக்க முக்தாபல பிரகடித முத்துக்கள் வேர்வை முத்து முத்தா வெளுப்பா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்க பாதுகா தேவி உங்ககிட்ட முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கல்லவா, அந்த முத்துக்களாகல முத்துக்களாலே பிரகடித சமவாரி பிந்து. உடம்பெல்லாம் வேர்த்து முத்து முத்தா அந்த ஜல தீவிரம் இருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க உட்கண்டிகா மணிமயூக சதை உதக்ரைஹி, மணிமயூக சதைஹி உதக்ரைஹி, மேலே எழும்புகின்ற ரத்தங்களுடைய ஒளிகள், அந்த ஒளிகளை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க உட்கண்டகா மயிர்கூச்சலிட்டு இருக்காப்புல இருக்கு. போகத்துல சந்தோஷத்தினால உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிட்டு இருக்கு. அதனால உன்னே மயற்கூச்சலிட்டு இருக்கிறது போல உனக்கு எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு கேட்டாரு. சிற்காரிணி வேதரணம் அவனே செஞ்சிட இஷ்டம். அதோடு சேர்ந்திருந்த ஒரு சிரமத்தினால கடைசியில் உசு என்று சீர்காரம் பண்ணுகின்றாயோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு. அது எங்க தெரியுது அப்படின்னு கேட்டாக்க சிஞ்சிதைஹித்வம். பாதுகையில உள்ள இருக்க முடியாத மணியானது அப்படி சட்டத்தை நாதத்தை எழுப்படுது. அந்த நாதத்தை பார்த்தாக்க தம்பதிகள் கடைசியில சீர்காரம் பண்றாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. இப்படியாக பாதமாகிற நாயகனும் பாதுகையாகிற நாயகியும் அந்த புறத்துல ஏகாண்டத்துல இருந்ததுக்குரிய அறிகுறிகள் எல்லாம் பாதுகை உன்னை பார்த்தா தெரிகிறது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல.